பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்க முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்க முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவாதானே, ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் நானே. அடைமழை வரும் அதில் நனைவோமே, குளிர் காய்ச்சலோடு சிநேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்து கூட அன்பே மனமதையேதான் எதிர்பார்க்கும். தினமும் நீ குளித்ததும் என்னை தேடி என் சேலை நுனியாலுங்கள் தலை துடைப்பாயே, அது கவிதை திருடன் போல் பதுங்கியே திடீரென்று பின்னாலிருந்து என்னை நீ அணைப்பாயே, அது கவிதை. யாரேனும் மணி கேட்டால் அது சொல்ல கூட தெரியாதே, காதலும் முடிவெளியில் கடிகார நேரம் கிடையாதே. வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்க உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் முந்தையோ